வணக்கம் கனகராஜ். புஞ்சை நல வடிவமைப்புக்கு எல்லாத்துக்குமே அகழியை எடுத்து நீரை உள்வாங்குகிற அமைப்பு. அகழிங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது அந்த மண் வந்து மழைக்காலத்தில் பெய்கிற தண்ணீரை முழுசுமாக உள்வாங்கி உறிஞ்சி வச்சுக்கணும். அதுக்காக அந்த மண்ணை மிக அதிகமாக உணர்த்துகிறோம், நல்லா காய வைக்கிறோம். அதுக்காக அந்த மண்ணை வந்து இந்த மாதிரி அகழி எடுத்து மையப்பகுதியில் உள்ள அந்த தோட்டத்தை வந்து காய வைக்கிறோம். சரியா, நல்லா காய பிறகு மழைக்காலத்தில் என்ன செய்யணும், அகழியை மூடிடணும். அப்போ தான் பூமி உள்ளேருந்து வர வெப்பத்தில் வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இருக்கும், நீர் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கும். அப்போ தான் வேர்களுக்கு வந்து பாதுகாப்பான அந்த தட்பவெப்ப நிலை கிடைக்கும். அதனால் இந்த அகழிங்கிறது புஞ்சை நில தாவரங்கள் எல்லாத்துக்குமே பொருந்தும். சரியா, நன்றி.